பதினாறாவது நாளுக்கான தியானம். சத்ருவை சிநேகியுங்கள். உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். நீதிமொழிகள் 25:21-22. மேற்கு பெர்லினை சுற்றி ஜெர்மனி நாடு ஒரு சுவற்றை எழுப்பி அதை கிழக்கு ஜெர்மனி மற்றும் கிழக்கு பெர்லினோடு உறவில்லாதபடி தனித்து இருந்த காலம். கிழக்கு பெர்னிலிருந்து மேற்குக்கு யாரும் போக முடியாது. அப்படி போகிறவர்கள் மரணத்தை சந்தித்த காலம் அது. ஆகவே கிழக்கிலிருந்த பெர்லின் மக்களுக்கு மேற்கு பெர்லினை சேர்ந்தவர்கள் மேல் கடும் கோபம் இருந்து வந்தது. ஆதலால் ஒரு முறை அவர்கள் ஒரு லாரி முழுவதுமாக குப்பைகளையும் தேவையற்ற பொருட்களையும் கற்களையும் அதில் ஏற்றி அதை பரிசாக உங்களுக்கு அனுப்புகிறோம் என்று மேற்கு பெர்லினுக்கு அனுப்பி வைத்தனர். இதை கண்ட மேற்கு பெர்லினருக்கு கோபம் வந்தது. அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தனர். அப்போது ஒரு வயதான ஞானமுள்ள மனிதர் அவர்களிடம், நாம் அவர்கள் எதிர்பாராத காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களும் ஒரு லாரி நிறைய, ஆனால் அவர்கள் அனுப்பியது போலில்லாதபடி உணவு வகைகள், கிழக்கு பெர்லினருக்கு தட்டுப்பாடாக இருந்த இப்பொருட்கள், உடைகள், மருத்துவ வகைகள் எல்லாவற்றையும் ஏற்றி அதை கிழக்கு பெர்லினுக்குள் அனுப்பி அதை அவர்களிடம் இறக்கிவிட்டு அதில் ஒரு குறிப்பை மட்டும் எழுதி வைத்திருந்தனர். அந்த குறிப்பில் ஒவ்வொருவரும் தங்களால் எதை அனுப்ப முடியுமோ அதையே அனுப்புவார்கள் என்று எழுதிப்பட்டிருந்தது. இதை கண்ட கிழக்கு பெர்லினை சேர்ந்தவர்கள் முகத்தில் ஈயாடி இருக்காது என்று நினைக்கிறேன். உன் சத்ரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாய் இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் என்று வசனம் கூறுகிறது. ஆனால் அந்த அன்பு உள்ளத்தில் இல்லாததால் இன்று உலகம் இருக்கும் நிலைமை எத்தனை பயங்கரமானது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்ததைப் போல கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று இன்னும் நாடுகள் தங்கள் வஞ்சகங்களை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் அன்பு உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருந்தால் இந்த மாதிரி காரியங்கள் நடக்காதே. சத்ருவை சத்ருவாகவே பார்க்கும்போது எத்தனை பயங்கரங்கள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் என்று மத்தேயு 38:45-44 வசனங்களில் இயேசு கிறிஸ்து கூறினார். நாம் இயேசு கிறிஸ்து கூறியபடி சத்துருக்களை சிநேகிக்கும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சிலுவையில் பாடுபடும் போதும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று தன்னை பகைத்தவர்களை மன்னித்து அன்பு கூர்ந்தாரே. நம்மை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்தால் அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலனளிப்பார் என்று சொன்னபடி கர்த்தர் நமக்கு ஏற்ற நன்மைகளை தருவார். காரணமில்லாமல் உங்களை நிந்திக்கிறார்களா? உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள். அவர்கள் உள்ளம் மாறி உங்களிடம் அன்பாக நடந்து கொள்வதை நீங்கள் உங்கள் கண்கூடாகவே காண்பீர்கள். நம் தேவனை விசுவாசியாதவர்களும் வெறுக்கிறவர்களும் எத்தனையோ பேர் இருந்தாலும் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறாரே. அவர் எத்தனை நல்லவர். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் அவர் செய்தபடி செய்ய வேண்டும். அப்போதுதான் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க முடியும். அப்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் தலையின் மேல் நிச்சயமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இவ்வாறு வருகிறது: மனிதர் என்னை இகழ்ந்தாலும் மனமோ தளர்வதில்லை, கோதுமை மணி போல் மடிந்திடுவேன், சிலுவையை சுமந்திடுவேன். இயேசு நம்மோடு இன்று ஆனந்தம், இயேசு நம்மோடு என்றும் ஆனந்தம். ஜெபிப்போமா. இருளின் அதிகாரத்தில் இருந்த எங்களை இயேசுவின் ராஜ்யத்திற்கு தகுதியாக்கின எங்கள் நல்ல கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் சத்துருக்களை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். தேவையில்லாமல் எங்களை நிந்திக்கிறவர்களையும் எங்களை சபிக்கிறவர்களையும் நாங்கள் நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். நீர் எங்களுக்கு காட்டி போன பாதையில் நாங்களும் நடந்து சத்துருக்களை சிநேகிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் எங்களை தகுதிப்படுத்தும். அதன் மூலம் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.